ரமேஷ், பார்க்க மிகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. முற்காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தது தான், கண் கூட பார்த்துருந்தா வரப்புன்னு இருந்ததுன்னா அந்த வாய்க்கா வரப்பில் நிறையா காய்கறிலாம் போடுவாங்க. நம்ம காட்டிலே எல்லாமே இருக்கும், வரவங்களாம் அறுத்துட்டு போவாங்க, வர வரமுறைகளுக்கும் அதிகமாக நம்ம கொடுத்து அனுப்புவோம். நிறையா விஷயங்கள் நடக்கும், இங்கேருந்து அங்கேருந்து வரும், அங்கேருந்து இங்கே சொந்தக்காரர்கிட்ட மாறி மாறி காய்கறிகள் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் இடத்த காமிக்கும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள் வருது. அது வந்து இயல்பாகவே. இதில் என்ன ஒரே ஒரு செய்யனா, மஞ்சள் வந்து அது மாதிரி வைக்கக்கூடாது. மஞ்சள் அது மாதிரி வச்சா கிழங்கு வராது. மஞ்சளுக்கு வந்து மண் வந்து பொழு பொழுன்னு இருக்கணும் கொஞ்சம். ரெண்டாவது, இது மாதிரி வெட்டி வைக்கும் பொழுது மஞ்சள் வந்து செடி வரும் கிழங்கு பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா அடியில் இருக்க மண் நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும் கொஞ்சம். ஒரு பாத்தி மாதிரி, அதாவது வெங்காய பாத்தி மாதிரி, அதை வெங்காய கரை போடுவாங்க, அது கால் காலாக எடுத்து அதில் வைப்பாங்க. அப்புறம் அதுக்கு மேலே மண் வைப்பாங்க. ஏன்னா மஞ்சள் மண்ணுக்குள்ளே வந்து விளையாது. அது மண்ணுக்குள்ளே விளையாதுன்னா மண்ணுக்குள்ளே விளையும், மேலே வந்து ஒரு கரை எடுக்கணும். அந்த கரையை எடுத்திங்கன்னா அந்த மஞ்சள் வந்து முட்டிட்டு மேலே வர மாதிரி வரும். நீங்கள் வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மஞ்சள் வந்து ரொம்ப பறித்து வைக்கக்கூடாது. மேலே அப்படியே வெங்காயம் ஊன்ற மாதிரி ஊனுவாங்க. ஊனி அது முளைச்சி வந்த மாட்டியும் மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு வந்து பாறை எடுப்பாங்க. மண் அள்ளி அது மேலே போடுவாங்க. அந்த கிழங்கு கொஞ்சம் முளைச்சி நல்லா பெருசாக வந்தோடனே அதுக்கு மேலே மண் அள்ளி போடுவாங்க. மண் அள்ளி போட்டால் அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் நல்லா ஊறி, அது மண்ணுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, மண்ணுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த கிழங்கு நல்லா ஊறி மேலே வரும். அதனால் மஞ்சள் வந்து இது மாதிரி வைக்கிறதே தவிருங்க. இது என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்கிற விஷயங்கள், வேறு ஒன்றும் இல்லைங்க. நன்றி.